శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది మానాతీత ప్రథిత విభవాం మంగళం మంగళానాం వక్షఃపీఠీం మధువిదేనో భూషయంతీం స్వకాంత్యా ప్రత్యక్షానుశ్రవిక మహిమ ప్రాప్తినీనాం ప్రజానాం శ్రేయో మూర్తిం శ్రియమశరణ స్వాం శరణ్యాం ప్రపద్యే ఆవిర్భావ కలశ జలధారవద్ధరే వాపియస్యః స్థానం యస్యాస్తరసి జవనం విష్ణువక్షస్థలం వా భూమా యస్యా భువనమఖిలం దేవి దివ్యం పదం వా శోక ప్రజ్ఞైరణవధి గుణా తూయతే సా కథం త్వం. ఇంద్రమాణ ఇష్టవ్యః అబ్బిని సొల్రదు சரியான ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தாயாரும் தான் சவ்யா, ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர் அவர்தான். அநேக கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய எம்பெருமானையும் தாயாரையும் தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். வேற யார ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது சரியாக இருக்காதான். ஏன் அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அவாகிட்ட இருக்கிற குணங்களை சொல்லலாம், அவாகிட்ட இருக்கிற அவளுடைய சுபாவங்களை சொல்லலாம். அப்போ சாதாரண மனுஷர்கள் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா என்ன அச்சம் கேட்டா, அவா கிட்ட இருக்கிறது சொல்லக்கூடாது, அவா கிட்ட இல்லாத அதிகப்படியான நல்ல சுபாவங்களை எல்லாம் வச்சுதான் ஸ்தோத்திரம் பண்றா. யோகத்திலேயே ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இல்லாததை நான் சொல்ற அப்படின்னு அர்த்தம். இது இப்ப மாத்திரம் இல்ல, ஆதிகாலத்திலேருந்தே பிரசித்தமான வாக்கு இது. அப்ப ஸ்தோத்திரம் பண்றதல் அப்படின்னா இல்லாததை சொல்லிதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். யாரையுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், யோகத்துல இல்லாததை சொல்லிதான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிறத சொன்னா அவளுக்கு கோபம் தான் வரும், அதனால இல்லாததான் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டி இருக்கு யோகத்துல. ஆனால் எம்பெருமான் விஷயத்துல எப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே இருக்கக்கூடிய குணங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அவனுதான். அதனால்தான் தவ்யாகா, அவன் தான் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அப்படின்னு சொல்றது. ஆனால் அதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டா, பூர்த்தியாக அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுங்கிறது தான். எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ணணும். அது பூர்த்தியான என்னன்னு கேட்டா, ஒரு தக்க இருக்கிற குணங்களை சொன்ன ஆரம்பிச்சோம்னா பூர்ணமாக அதை சொல்லணும். பாதி சொல்லி நிறுத்தினா அது அபசாரம் ஆயிடும், அது அபராதம் ஆயிடும். நியாயம், வியாக்கரணம், வேதாந்தம், மீமாம்சா இந்த நாலு சாஸ்திரத்திலையும் பண்டிதரா இருக்கிற இவன் நியாய சாஸ்திரத்துல பண்டிதர் அப்படின்னு சொன்னா அவருக்கு கோபம் தான் வரும். இன்னைக்கு மற்ற சாஸ்திரம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவர் தோடி ராகத்துல ரொம்ப நிற்புனர் அப்படின்னா அந்த சங்கீத வித்வான் கோபம் வந்துச்சு. இல்ல மத்த வித்வான் மத்த ராகங்கள் எல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்வார். அதனால ஸ்தோத்திரம் பண்ணச்சு அது ஒரு கவனத்தில் வச்சுக்கணும். குறைவா ஸ்தோத்திரம் பண்ணால் அது அபராதம். அதனால பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனா பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது தாயாரையும் பெருமாளையும். ஏன்னா அளவில்லாத கல்யாண குணங்கள் இருக்கிறச்ச அது எப்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? நமக்கும் அளவில்லாத ஞானம் இருந்தால் வேணா முடியுமோ என்னமோ, ஆனால் நமக்கு அது கிடையாது. நம்மளுடைய ஞானங்கிறது ரொம்ப அல்பமா இருக்கு, அவர்களுடைய குணங்களும் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. இப்ப ஆளவந்தார் கேட்கிறார், புரூம கதம் துவம்பயம் அப்படிங்கிறார். தாயாரை பத்தி சொல்றதுதான், நாம எப்படி உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படிங்கிறார். சுவாமி தேசிகன் அதுக்கு பாஷ்யத்துல அர்த்தம் சாதிக்கிறார். ஆளவந்தார் அருளின சதுஸ்லோகி அப்படின்னு தாயாரை பத்தின ஸ்தோத்திரத்துக்கு சதுஸ்லோகி பாஷ்யம் அப்படின்னு வியாக்கியானம் தேசிகன் சாதிக்கிறார். அதுல சொன்னார், தூம ககன் பாம்பயம் அப்படின்னு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு ஆளவந்தார் கேட்டாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உண்மை பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்னால முடியாது, அறகுறையா ஸ்தோத்திரம் பண்ணால் அது அபராதம் ஆயிடும், அப்படிச்சு நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறேன். உண்மையிலேயே அதுதான். அதனால ஒரு விதத்துல பார்த்தா எந்திரமான பத்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படிங்கறத சத்தியம், எல்லாரும் பேசாம இருக்க வேண்டியிருந்தாங்க. ஆனா ஆளவந்தாரு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற எச்சாஸ்தே மிகிமானம் அப்படின்னு ஆரம்பிச்சு, தான் துவாம் தாசைதி பிரபன்னைதி ஸ்தோஷியாமி அகம் நிர்பயா, ஆனா நான் ஸ்தோத்திரம் பண்றேன், ஏன்னா தாசங்கிறபடி உம்முடைய தாசங்கிறபடினால உண்மை சரணாகதி பண்ணேன் அப்படிங்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்றேன். அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய அல்லது தாயாருடைய பரத்தம் முதலான குணங்களை எல்லாம் பார்த்தா தோற்றம் பண்ண முடியாது, உயர்ந்த குணங்கள். ஆனால் அவருடைய சௌலபியம், அவருடைய வாத்சல்யம் இதெல்லாம் பார்த்தா தோற்றம் பண்ண முடியும் நம்மளால. ஏன்னா நம்ம தோற்றத்தையும் கேட்கிறவர். அதனால சவ்யா தவ பிரியா அப்படிங்கிற சாசனம், சவ்யா தோற்றம் பண்ண தகுந்தவர், தோற்றம் பண்ண முடியாத தவ பிரியா, நம்ம தோற்றத்தை ரொம்ப ஆசையோடு கேட்கிறவா. வேதாதிகள்லாம் தோற்றம் பண்ண, சதுர்முக பிரம்மா தோற்றம் பண்ண, எப்பவுமே தோற்றம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாம் நித்திய ஞானவான்களாக அவர்களெல்லாம் தோற்றம் பண்ண, அதெல்லாம் இருக்கும்போது நாம் பண்ணக்கூடிய தோற்றத்தை கூட எம்பெருமான் ஆதரவோடு கேட்கிறான் அப்படின்னு இருக்கு. அந்த தைரியத்துல நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம் பண்றவா எல்லாருக்குமே இந்த ஒரு பாவம் உண்டு. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரும் அதை அழகா பிரதிபாதனம் பண்றார் ஸ்தோத்திரங்கள்லயே. மாங்க தேசிகனும் பல இடங்கள்ல இதை சாதிக்கிறார் இப்படிதான். அதனால இப்ப தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணச்சியும் தோற்றம் பண்றதுக்கான தகுதி எனக்கு இல்லை, உம்முடைய குணங்களும் ஆச்சரியமா இருக்கு, அதனால நான் எப்படி தோற்றம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்குரிய அந்த விஷயத்தை இப்போ இரண்டாவது ஸ்லோகத்திலே சொல்ற. தோற்றம் பண்ணாம இருக்க வேண்டியதானே அப்படின்னா அதுவும் முடியாது. அதனால என்னன்னு கேட்டா சாமி தேசியம் விஷயம் சாதிக்கிற நிர்வாணியோ தாயாரையோ பத்தி இப்படி சொல்றது கொள்ளியோ, உண்மை எப்படி தோற்றம் பண்ணுவேன் அப்படிங்கிறக்கொள்ளியோ, அதே ஒரு தோற்றம். ஏன்னா அப்படிப்பட்ட மகிழ்வுடையவர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணி 20 ஸ்தோத்திரமோ இல்ல பாதுகாப்பு சாஸ்திரம் மாதிரி 1000 இல்ல 10000 பண்ணி முடிஞ்சிருத்துங்கிறது கிடையாது. பகவானுடைய இது ஆனால்பட்ட வேதங்களே ஸ்தோத்திரம் பண்ணி முடியல. துரவசித்தவம் அச்சுதம் நமாமின் பாகவதத்தோடும் வேதங்கள் எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ணி முடியாமல் இருக்கு. அதனால அதையும் சேர்த்து வச்சு ஸ்தோத்திரம் பண்ண இந்த ஸ்லோகத்துல ஆவிர்பாவ கலச ஜலதௌ அத்வதேவாபி யஸ்யா. தாயாருடைய பெருமையை மூணு பெருமையை எடுத்து சொல்றாரு. மற்ற பெருமைகள்லாம் இருக்க மூணே மூணு பெருமை இதை பார்ப்போம். இப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஒன்னாவது அவதரித்த பெருமை, அவதார பெருமை. இரண்டாவது தானம் யஸ்யா கலச ஜலதௌ விஷ்ணுவக்ஷ தரம் வா அப்படின்னு அவர் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பெருமை. மூணாவது பூமாயஸ்யா போனம் அகிலம் தேவி திவ்யம் பதம் வா அப்படின்னு சொல்லி அவருடைய விபவ பெருமை, அவருடைய ஐஸ்வர்ய பெருமை. இந்த மூணு பெருமையை பார்த்தா நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படிங்கிற. பொதுவாக ஒருவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவருடைய ஆவிர்வாவத்திலேருந்து ஆரம்பிப்போம். இவர் நல்ல வம்சத்தில் பிறந்தவர், இவர் பிறக்கும் போதே பணக்காரா இருந்தா பிறக்கும் போதே பணக்காரரா பிறந்தவர், பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு பிறக்கும் போதே பணக்காரரா பிறந்தவர் அப்படின்னு, இல்ல நல்ல பண்டிதரா இருந்தா ஆச்சரியமான குலத்துல பிறந்தவர் அப்படின்னு. அதனால ஒருத்தரை சோத்திரம் பண்ணிட்டு அவருடைய பிறப்புல இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் அவருடைய வர்த்தமான நிலை என்னங்கிறத பத்தி சொல்லுவோம். அப்புறம் அவருக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கோ அதை சொல்லுவோம், சொல்லி சோத்திரம் பண்ணுவோம். இதுதானே பொதுவா லோகத்துல இருக்கு, சோத்திரம் தான் இப்படிதானே இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தாயாருடைய முதல்ல அவருடைய பிறப்பு பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல அவருடைய பிறப்பே கிடையாது, ஆவிர்பாவா அப்படின்னு சொல்லணும். ஜென்ம அப்படிங்கிறது கிடையாது. திருகோ காத்தியாம்சம் உற்பத்தம், பல இடங்கள்ல தாயார் வந்து பிறந்தார் அப்படின்னு இருக்கு. பிருகு மகரிஷிக்கு பிறந்தபடுவினாலே பாக்யவி அப்படின்னு பெயர். ஜனக மகாராஜருக்கு புத்திரியாக அவதாரம் பண்ணார். அந்த மாதிரி பீம் மகாராஜனுக்கு புத்திரியாக அவதாரம் பண்ணார். இப்படின்னா இருக்கொள்ளியும் இதெல்லாம் இதெல்லாம் தான் மைத்திரேயர் சொல்லிட்டு இருந்தார். மைத்திரேயருக்கு பராசரர் சொன்னார் பிருகு மகரிஷிக்கு புத்திரியா அவதாரம் பண்ணார் அப்படின்னார். அப்போ மைத்திரேயர் கேட்டார், இது எப்படி அவர் சமுத்திரத்திலானே பிறந்தார், பிருகு மகரிஷிக்கு புத்திரியா பிறந்தார், அது என்ன கதை அப்படின்னு கேட்டார். அப்போ பராசரர் சொன்னார், தாயார் பிறந்தாருங்கிற கதையை தப்பு, அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லணும். எப்படி பெருமாள் பல விதமா அவதாரம் பண்றாரோ அந்த மாதிரி தாயாரும் அவதாரம் பண்றார் அப்படின்னு அந்த அவதார ரகசியத்தை எடுத்து சொன்னார்னு விஷ்ணு புராணத்துல வரும். அதனால முதல்ல பிறப்பு கிடையாது, பிறந்த பெருமையை சொல்லணும்னா பிறப்புங்கிறதே கிடையாது, ஆவிர்பாவம் தோன்றுதல் அப்படின்னு. தாயார் எங்க தோன்றினார்? கலசஜலது, திருப்பாற்கடல்ல தோன்றினார். அத்வரே, யாக பூமியில தோன்றினார். பாபி எஸ்யாக, யாருடைய ஆவிர்வாவமானது திருப்பார்கடல்லையும் யாக பூமியிலையும் இருந்ததோ அவருடைய பெருமையை நான் என்ன சொல்வேன் அப்படிங்கறதாக அர்த்தம். சாதாரணமான மானுஷமான பிறப்பு கூட கிடையாது. பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் வரும்போது யாகத்திலேருந்து வந்த பாயசம், அந்த பாயசத்தை, யாக பிரசாதத்தை சாப்பிட்டு அதை வியாஜமாக கொண்டு பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லியோ. ஆனா அங்கேயும் பாருங்க, தாயாருடைய அவதாரம் நல்லா இருந்துச்சு. ஜனக மகாராஜருடைய யாக பூமியில சுயமாக அவதாரம், ஒரு வியாஜமும் இல்லாமல். அது மாதிரி திருப்பார் கடல்ல அவதாரம், ஒரு வியாஜமும் இல்லாமல். அப்படி ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னு பகவத்கீதையில் வரும். என்னுடைய ஜென்மம் இருக்கலையோ, என்னுடைய அவதாரம், அது விசேஷமா திவ்யமான ஜென்மம், அதை திவ்யமாக புரிஞ்சிருந்து அதை சிந்தா மரணம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கும். அந்த ரீதியில இவருடைய அவதார வைபவங்கள் பார்த்தா திருப்பார் கடல்லையும் யாக பூமியிலுமாக இருக்கு. தானம் எஸ்யா தரசி ஜவனம் விஷ்ணு வர்க்ஷஸ்தலம் வா, பிறந்து இருக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு பார்த்தா. சரசி ஜவனம், தாமரை பூக்காடு, ரொம்ப மிருதுவான இடத்துல இருக்கணுமா. அவர் மனசும் மிருதுவானது, அவருடைய திருமேனியும் மிருதுவானது. சுகந்தமான, மிருதுவான, சீதளமான ஒரு இடத்துல தான் அவர் வசிக்கணும். அதனால பத்மவனாலயம் அப்படிங்கிற கர்ஜத்துல பத்மவரத்தையே ஆலயமாக கொண்டு தாமரைப்பூ காட்டிலே தாயார் நிச்சயவாசம் பண்றார். இது வேதமே சொல்றது. பத்மப்ரியே, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயேன்னு ஆரம்பிச்சு அது பத்மினியினே திருநாமம், பத்மநேமின் திருநாமம், தாம் பத்மநேமின் சரணவகம் பிரபத்தியேன்னு வரும். பத்மத்துக்கும் தாயாருக்கும் நெருங்கிய தொடர்பு பல விதத்துல இருக்கு. அவர் கையிலையும் பத்மத்தை வச்சிருக்கார், அவர் இருக்கிற இடமும் பத்மம், அவருக்கு திருநாமமும் பத்மி, பத்மா அப்படின்னு, பத்மினி அப்படின்னு திருநாமம். பத்மப்ரியே, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயே, பத்மதலாய சாட்சி, அவருடைய கண்களும் பத்மமா, தாமரைக்கு போதற்கான். இதெல்லாம் வேதனை சொல்லும் போது அப்படிப்பட்ட உயர்ந்ததான தாமரை பூல இருக்கக்கூடியவர். தாமரைப்பூ விட்டுட்டு வேற எங்க இருந்தார்னா விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா, பெருமாளுடைய திருமார்களே, அந்த தாமரை பூவை போல குளிர்ச்சியும் தாமரை பூவை போல மார்க்கமும் கொண்ட பெருமாளுடைய திருமார்களே இருக்காரா அப்படின்னா அவருடைய பெருமையை என்ன சொல்வேன் அப்படின்னு ஸ்தானத்தை வச்சு சொல்ற. ஸ்தானம் எஸ்யா சரசி ஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா, பூமா எஸ்யா புவனம் அகிலம் தேவி திவ்யம் பதம் வா, தேவின்னு கூப்பிடுறார். தேவியே, உங்களுடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு பார்த்தா, சக்கல லோகமும் உமக்கு சொந்தம், எந்த அளவு சொத்து இருக்கு அப்படின்னு பார்த்தா உபய விபூதியும் அவரு, இந்த லீலா விபூதியும் திவ்யம் பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திய விபூதியும், இது மொத்தமுமே தாயாருடைய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா ஆளும் செல்வம் அது. அதனால இதுல ஏதாவது உள்ள குறவு இருந்தா பரவாயில்ல, நீர் இதுக்கு அதிபதி, இந்த தேசத்துக்கு அதிபதி, அந்த தேசத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்ல முடியாமல் சகலத்துக்கும் அதிபதியா இருக்க, அப்படி இருக்கிற உண்மை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு யோகியதை ஸ்தோக பிரஜ்னேகி, நாங்களோ ஞானம் ரொம்ப குறவா இருக்கிறவர், அனவதி குணா, நீயோ குணங்கள் நிறைய நிறைய இருக்கிறவர். நாங்கள் சோத்தம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி மனுஷர்கள், நாங்கள் மனுஷர்களை சோத்தம் பண்ண அப்படியே இருந்தா சரியா உருத்தமா இருக்கும். இல்ல உங்க சோத்திரம் பண்றதுன்னா ஆதிசேஷன் முதலானவர்கள், வேதம் முதலானதோ சோத்திரம் பண்ணா சரியா இருக்கலாம். ஆனால் நாங்களும் உங்க சோத்திரம் பண்றதுங்கிறது கொஞ்சமும் பொருத்தம் இல்லாமல் இருக்கு. ஸ்தூயசே சா கதந்தம், அப்படிப்பட்ட நீர் இப்ப ஸ்தூயசே, இப்ப சோத்திரம் பண்ணப்படுகிறீர் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறார், எப்படி சோத்திரம் பண்ணப்படுகிறது ஆச்சரியம், எப்படி நான் சோத்திரம் பண்றேன்னு இப்ப ஆரம்பிச்சே, இப்போ சோத்திரம் பண்ணாம கணவன் பண்ணணும்னு ஆரம்பிச்சே எப்படின்னு கேட்டா, அப்பம் நீ முன்னாடி இருக்கிறபடினால, நீ பாட்டுக்கு அங்கேயே இருந்திருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இருக்கிற இடத்துல வந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறீர் அப்படின்னு அர்த்தம். ஆவிர்பாவ கலச ஜலதாவத்வரே வாபியத்யாஹ ஸ்தானம் யஸ்யா சரசி தவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா புவனமகிதம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்லோக பிரஜை ரணவதி குணா தூயசே சா கசந்தம் அழகா சேகர பரம். ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப சுருக்கமா இருக்கு, நமக்கு அவருடைய பெருமைங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, ஞானம் நிறைய இருந்து பெருமை கொஞ்சம் ஒரு ரெண்டு படிதான் கூட இருக்கு அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா இது அப்படி இல்ல. சுவாமியே சொல்ற கத்யோ தவட் பிரளவு சங்குஜித பிரகாசா அப்படிங்கிற கத்யோதவத்து அப்படிங்கிற மின்மணி பூச்சி மாதிரி ஞானமா, மின்மணி பூச்சிக்கு இருக்கக்கூடிய பிரகாசம் மாதிரி ஞானம். மின்மணி பூச்சியினுடைய பிரகாசம் பகல்ல தெரியவே தெரியாது, இரவுல தெரிஞ்சா கூட அது யாருக்கும் உபயோகப்படாது, அதுக்கே உபயோகப்படுமா இல்லையான்னு தெரியல. மற்ற பேருக்கு மின்மணி பூச்சியினுடைய பிரகாசத்தை நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் வழியை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நடக்காது. அந்த மாதிரி பகவானுடைய பெருமைங்கிறது சூரியன் மாதிரி, பகவானுடைய ஞானம்ங்கிறது சூரியன் மாதிரி சர்வஜன், நம்முடைய ஞானங்கிறது மின்மணி பூச்சி மாதிரி. அப்படின்ட்டு எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது என்பதால ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அவருடைய பெருமை இருக்கட்டும். ஒரு பக்கம் பார்த்தா அவருடைய பெருமை அத்தனை இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை நமக்கு. தன்மே சமர்ப்பயம் அசிஞ்ச சரஸ்வதிஞ்ச அப்படிங்கிற, ஆனா நீதான் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும், நீதான் எனக்கு ஞானத்தை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சாதிக்கிற அந்த ரீதியில ஸ்லோக பிரதீகி அனவதி குணா, எல்லை இல்லாத குணங்களை உடையவர். தாயாருடைய குணங்களுக்கு எல்லையே கிடையாது. எல்லையே கிடையாது அப்படின்னா அனந்தமான நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு மாத்திரம் அர்த்தம் இல்லை. ஒரு ஒரு கல்யாண குணமும் எந்த அளவு இருக்கு அப்படின்னு எல்லை கிடையாது. ஒரு காருண்யம் எடுத்துனோம்னா இந்த அளவுதான் காருண்யம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவு எல்லை இல்லாத ஒரு காருண்யம் அவருக்கு இருக்காங்க. அனவதிகா திசையா அசங்கேய கல்யாண குணகணம் அப்படின்னு வித்யத்துல சொல்ற தேவித்வன் மகிமாவதி நரினா நாபித்வயா ஜாயதே அப்படின்னா ஸ்தவத்துல சொல்றார் ஆழ்வார். அதனால எல்லையே இல்லாத ஒரு குறைவும் இல்லாமல், ஏதாவது ஒரு குறை வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அவதி வந்துருக்குன்னு அர்த்தம், ஒரு முடிவு வந்துருக்கும்னு அர்த்தம், அப்படி இல்லாமல் முடிவே இல்லாத கல்யாண குணங்களை உடையவர் அப்படின்னு தானே ஆள வந்தாரும் ஆழ்வானும் எம்பெருமானாரும் சாதிக்கிறார். அதனாலதானே தாயாரை வந்து ஈஸ்வரி அப்படின்னு நாம சொல்றோம். எல்லை இல்லாத கல்யாண குணங்கள் பகவதி ஈஸ்வரி அப்படின்னு அவருக்கு தானே இருக்க முடியும். அதனால அனவதி குணா தூயதே சா சசம்சம் ஒன்னு போய் நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்பதாக அர்த்தம். முதல்ல சொன்னேன் இதுவும் ஸ்தோத்திரத்துல ஒரு விதம், அது மாத்திரம் இல்ல, இதுதான் முக்கியமான விதம். ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சு இருக்கக்கூடிய நிலைமை கிடையாது. ஸ்தோதவ்யத்வம் திசதி பவதி தேசிபி ஸ்தூயமானா தாமே வத்வாம் அனிதரகதி ஸ்தோதுமாசம் சமானா சித்தாரம்ப சகல புவன ஸ்லாபனீயோ பவேயம் சேவாபேக்ஷா தவ சரணயோ ஸ்ரேயசே கச்சன ஸ்யாத். அப்போ உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுவதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கறதே ஸ்தோத்திரமாக ஆரம்பித்தார். எப்படி ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டார், ஆரம்பிச்சுட்டார். சுவாமி ஆளவந்தார் சாதிச்சா மாதிரிதான். ஏன் அப்படின்னா ஆளவந்தார் சாதிக்கிறார் வேதா சதுர்முக முகாச்ச பவார்ணவாந்த கோமத்யதோர் அனுகுலா சலையோர் விசேஷா அப்படிங்கிறார். பிரம்மாதி தேவர்களும் நித்திய சூரிகளும் இவாள் தான் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் அந்த பிரம்மா தான் ஸ்தோத்திரம் பண்ணான்னு இருப்போம், அவரே தான் பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ணாரா அப்படின்னா அது கிடையாது. அவரும் பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ணலையே, எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு பெரிய சமுத்திரம் பத்னி கோஷன் மாதிரி, அந்த சமுத்திரத்துக்குள்ள ஒரு மலை இருக்குன்னு சொல்லுவாங்க, பெரிய மலை இருக்கு, அந்த மலைக்கு கீழே சின்னதா ஒரு பொடி தூள் ஒண்ணு கீழே இருக்கு மண்ணு கீழே. இந்த ரெண்டு சமுத்திரத்தை முங்கினது தானே, இந்த ரெண்டுக்கு சமுத்திரத்துல முழுங்கி இருந்தது, சமுத்திரத்துல உள்ளுக்குள்ள இருக்குங்கிறதுல மலையா இருந்தா என்ன மண்ணா இருந்தா என்ன ரெண்டு ஒண்ணுதானே. கோ மத்தியதோகோ அனுகுல அசலியோகோ விசேஷ அப்படிங்கிற, ஏன்னா கடலுடைய ஆழத்தை பார்க்கும்போது மலைங்கிறது ஒண்ணு கிடையாது, இன்னும் மேல மேல மேல எப்பயும் நூத்து கணக்கில் மலை சமானமா இருக்கு, அத்தான் ஆழம் இருக்கு. அதுக்குள்ள மலை இருந்தா என்ன மண் இருந்தா என்ன அந்த மாதிரி பகவானுடைய பெருமைங்கிறது சமுத்திரம் மாதிரி இருக்க, அதுல பிரம்மாவும் முழுகி இருக்க, நானும் முழுகி இருக்கேன், பிரம்மா மலையா இருந்து முழுகி இருக்க, நான் மண்ணா இருந்து முழுகி இருக்கேன், ரெண்டு பேரும் முழுகினது தானே அப்படின்னு அந்த ரீதியில சுவாமி தேசிகன் அந்த ரீதியில ஸ்தோத்திரம் பண்றார். இப்போ ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலையிலே ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ரெண்டு காரணம், தாம் தாம் தாசயிதி, தாசனா இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணணும், ரெண்டாவது அவருடைய வாத்சல்யம், அவர் கேட்டுப்பார் அப்படின்னு. அதுல ஸ்தோத்திரம் பண்ணதுடனே ஒரு அழகான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை சொல்ற, நான் உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இன்னும் பல பேர் ஸ்தோத்திரம் பண்றா, அவர்களுக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, அவளை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், உண்மை யார் ஸ்தோத்திரம் பண்றாலோ அவர்களை லோகமே ஸ்தோத்திரம் பண்ற, அப்படிப்பட்ட உண்மை நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸ்தோதவியத்வம் விசதி பவதி தேகி பூயமானா, பவதி நீர் தேகி பிகி தூயமானா, இங்க இருக்கக்கூடிய நிறைய மனுஷர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியவர். ஸ்தோதவியத்வம் விசதி, அவான பல பேர் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக ஆக்கியிருக்கிற, அதிலே சொல்ல முடியும் தாயரை ஸ்தோத்திரம் பண்ணுவார் யார் அப்படின்னா, ஆளவந்தார் ஆழ்வான் பராசர் பட்டர் அப்படின்னு நம்ம கொண்டாடுறவங்க பண்றதா இருக்கா, நாலு பேரை கொண்டாடுறோம், ஆழவந்தான் ஆழ்வான் பராசர் பட்டர் சுவாமி தேசிகன் அப்படின்னு, அதான் ஸ்தோத்திரம். தாயார் யார் ஸ்தோத்திரம் பண்றாலும் அவான பத்து பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவான் லோகத்தை, லோகத்தை கூட தாயார் கிட்ட போய் யார் பெருமை யார் போய் கேட்டு வாங்கிட்டு வந்தாலும் அவனை பத்து பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆஹா ஸ்ரீ சித்தின்றது கடைசியில தாயத்துல போய் பிரகாசம் மறுபடியும் போய் திடீர் பண பிரமாதம் நிற்கிறது அப்படிங்கிறான். அந்த ஒரு பெருமை இருக்கான், நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படிங்கிற நாடு புகழும் பரிசு, லோகத்துல எல்லாரும் ஒத்து ஒத்துன்னு கொண்டாடுறான். சரி இப்படி இருந்தா திடீர் தாயார் அனுப்புறவும் விசேஷமா இருக்க அப்படின்னு எல்லாரும் கொண்டாடணுமா. அந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடப்படக்கூடிய பெருமை யாரு போறோம்னா, உன்னை யார் கொண்டாடுறாலோ அவளை போறோம். அப்படிப்பட்ட உன்னை தாமே வத்வாம் லோகத்துல என்ன கேட்டா, யார் யாரை நாம ஸ்தோத்திரம் பண்றோமோ அவர் ஸ்தோத்திரம் பண்ணப்படுவோம், இவர் ஸ்தோத்திரம் பண்றவர். அந்த ஒரு வித்தியாசம் இருந்துதான் இருக்கும், எங்க பார்த்தாலுமே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவர் ஸ்தோத்திரம் பண்ணுபவர் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம். இவர் இப்படியேதான் இருந்துருப்பார், அவர் அப்படியேதான் இருந்துருப்பார், ஆனா ஸ்தோத்திரம் பண்ணுபவரே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவரா மாறுங்க அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. அந்த ஒரு பெருமையை தாயார் தான் கொடுக்கிறாரா, தனக்கு சமமா ஆக்காம விடமாட்டார், தனக்கு என்ன போகமோ அந்த போகத்தை கொடுக்காம விடமாட்டார் மோட்சத்துல. அப்படி இருக்கக்கூடிய உண்மை தாமே பத்வாம் அனிதர கதி ஸ்தோதுமாசம் சமானஹா, உண்மை ஸ்தோத்திரம் பண்ணோம்னு நான் ஆசைப்பட்டு ஆரம்பிக்கிறேன். அனிதர கதி, வேற கதி இல்லாதவனாக எதுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா, வேற யாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், வேற எங்க பார்த்தாலும் பயமா இருக்கு, வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ற தகுதி அவருக்கும் இல்லை எனக்கும், பெருமாளை பார்த்தாலும் பயமா இருக்கு, அதனால வேற கதி இல்லாம உங்க ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் மனசுல. சித்தாரம்பா ஆசைப்பட்டதும் இல்ல, ஆரம்பிச்சுட்டேன், ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கேன். ஆரம்பம்னா முயற்சின்னு அர்த்தம், என்னுடைய முயற்சி உங்களுடைய அனுகிரகத்தான சித்தமா இருக்கு. என்னுடைய பலன் என்னன்னு கேட்டா, சகல புவ லாகனியோ பவேயம், சகல லோகத்திலேயும் எல்லாரும் என்னை கொண்டாட போறா பின்னாடி அப்படி ஆவேன். இன்னைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே, ஐஸ்வர்யம் வேணுங்கிறவா சீ ஸ்துதி சொல்லிட்டு இருக்கான் தாயார் சன்னிதிலிருந்து. இல்ல வேற ஏதாவது பலன் வேணும் அப்படின்னா அதுக்கும் சீஸ்தி சொல்லிட்டு இருக்கான், நல்ல வித்தியை வேணும் அதுக்கும் சீஸ்தி சொல்லிட்டு இருக்கான், எல்லாரும் சீமான் வேங்கர நாதாரியம் சொல்லி காமெடியின் அழுத்தி சீஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான், ஹைகிரே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கான், வித்யா வேணும் அப்படின்னா ஹைகிரே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கான், அப்ப சுவாமி தேசியன் அருளிச்சது ஹைகிரிய ஸ்தோத்திரம். அதனால சகல சகல புவனத்திலும் சகல புவனால எல்லா மக்களும் இருக்கும், இன்னொன்னு எல்லா லோகத்திலையும் இருக்கும், இங்க மாத்திரம் இல்ல சிவி உண்ட லோகத்துக்கு போனா கூட அங்க கூட சீஸ்துதியை சொல்ல சொல்லி கேட்பாங்க. சகல புவன ஸ்லாகனியோ பவேயம் அப்படின்னா, சேவாபேக்ஷா தவசரணயோகோ சேயசே கஸ்யனஸ்யாத், உம்முடைய திருவடியில சேவை பண்ணணும் அப்படின்னு எவனா ஒருத்தன் ஆசைப்பட்டான்னா அவனுக்கு என்ன குறவு வரும், அவனுக்கு இப்படிப்பட்ட சகல சிரேயசும் வரத்தானே வரும் என்ன அர்த்தம், நாலாவது வரியை சொல்லு. அத்தாந்தர் என்ன பேர் இருக்கு, அதான் பொதுவான விஷயத்தை சொல்ற. தாயாருடைய திருடைய தோற்றம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், ஒரு சேவை அபேட்சா இருந்தா போதும். கைங்கறி பண்ணணும்னு ஆசைப்பட்டார், இவர் சேவை பண்ற வாசிக்கமான கைங்கறி பண்றார். உங்க திருடையில வாசிக்கமான கைங்கறியுமோ இன்னும் வேற எதுவாக கைங்கறியுமோ பண்ணணும்னு ஒருத்தன் அபேட்சிச்சான்னா போதும், அவனுக்கு இவ்வளவு தூரம் உண்டு. கடைசியில் அவனை எல்லாரும் தெரிவிக்க முடியாது. சத்திய சத்திய யாருக்குதான் வராது அப்படின்னு, உண்மையே ஞானமே இல்லையே அப்படின்னா, ஒரு ஞானமும் இல்லாதவனா இருந்தா கூட ஒரு சேவா அபேட்சா இருந்தா போதுவான். தாயாரை நான் சோத்தம் பண்ணணும் ஆசைப்பட்டேன், ஆசை இருந்தா நானும் அப்படிதான் பண்ணேன். சோத்தம் ஆசம் சமானாக தானே, நானும் சோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டா நீர் வந்து என்ன கடைசியில் என்ன நாளுமே சோத்திரம் பண்றாமனு பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்க சேவனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவனை சேவிக்கிறதுக்கு நாலு பேர் இருக்கு. சேவிக்கிறது அப்படின்னா அவனுக்கு தொண்டு பண்றது புரியத்துக்கு நாலு பேர் இருக்கு. எனக்கு பெரிய விஷயம் இல்ல, யாருக்குதான் தேகம் இருக்கிறவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஏன்னா தேகத்தை கொடுத்துருக்கவே அதுக்கு தானே. மற்றதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண போறது இல்ல. சரீரை கொடுத்து, வாக்கை கொடுத்து, இந்திரியத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணணும் இருக்குதானே. அதனால் அப்படிப்பட்ட தேகிகள்னாலே நீ ஸ்தோத்திரம் பண்ண பறவை. ஆமே வக்வா மனிதர கதி ஸ்தோத்தும் வாசம் சமானஹ சித்தாரம்ப சகல புவன ஸ்லாபனீயோ பவேயம் சேவாபேக்ஷா தவ சரணயோ ஸ்ரேயசே கச்சன ஸ்யாத் யத் சங்கல்பாத் பவதி கமலே யத்ர தேஹின்யமீஷாம் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமாஜங்கமானாம் தத் கல்யாணம் கிமபி யமினாம் ஏகலக்ஷ்யம் சமாதோ பூர்ணம் தேஜஹ ஸ்புரதி பவதி பாதலாக்ஷா ரசாந்தம். இதுவரைக்கும் இந்த முதல் மூணு ஸ்லோகத்தில் அவதாரிக்கா ஸ்தோத்திர மந்திர பத்தியான ஒரு முன்னுரை சாதித்திருக்கேன். ஸ்தோத்திரம் ஆரம்பம், இது நாலாவதுலேருந்து ஆரம்பம். தாயாருடைய பெருமையை சொல்லணும்னா முதல்ல ஆளவந்தார் சாதிக்கிறார் தாந்தத்தே புருஷோத்தமாக அப்படின்னு. தாந்தன் புருஷோத்தம் அதே ஒரு பெரிய பெருமை அப்படிங்கிற, அதுவே பல பெருமைகள்லாம் இருக்கட்டும், தாந்தத்தே புருஷோத்தமாக. அந்த மாதிரி தாயாருடைய பெருமையை சொல்லிச்சு பெருமாளை வச்சு சொல்லணும், பெருமாளுடைய பெருமையை சொல்லிச்சு சிறியப்பட்டி அப்படின்னு தாயார் வச்சு சொல்லணும். இதுதான் பின்னாடி தொங்கும் அந்யோன்ய லட்சியம் அப்படிங்கிறது. நான் பரஸ்பரம் லட்சியமா, இவருக்கு பெருமை அவருடைய தாயாருக்கு பெருமை என்னன்னு கேட்டான்னா அரவிந்தலோச்சன மனஸ்தாந்தா அப்படிங்கிற, அரவிந்தலோச்சனுடைய மனஸ்தாந்தா பெருமாளுக்கு பெருமை என்ன சிவபதி அப்படின்னு. ஒருவருக்கு ஒருவர் பெருமை சேர்த்துன்னு இருக்காளா, இந்த ஒரு ஆச்சரியமான வைபவம் இங்கதான் பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் அனவதிக அசங்கே கல்யாண குணம் இருக்கிறதுனா, ஒருவருக்கு மாத்திரம் அனவதிகமான குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவராலே இவருக்கு பெருமை அப்படின்னு வந்துடும். இவருக்கு மாத்திரம் இருந்தா இவராலே அவருக்கு பெருமையும் வரும். இப்ப ரெண்டு பேருக்கும் இருக்கு, அப்ப என்ன பண்றதுன்னா ரெண்டு பேராலையும் ரெண்டு பேருக்கும் பெருமை. இதுல பெருமாளை இப்படி சொல்ற, இப்போ சங்கல்பாத் பவதி கமலே எத்திர தேகின் யமீஷா ஜென்மஸ்தேம பிரளயரசனா ஜங்கமா ஜங்கமானா. ஸ்லோகத்துல எல்லாருக்கும் ஜென்மன சிருஷ்டி, சேம அப்படின்னா இருப்பு, பிரளயம்னா லயம் சம்ஹாரம். இந்த மூணும் அதாவது ஜனங்களுக்கு உண்டாதல் இருத்தல் அழிவு, இந்த மூணும் யார்கிட்டே உண்டாகுது எத் சங்கல்பார். சிற்றி சிறு பிரளயங்கள்லாம் தன் சங்கல்பத்தினால் தானே பகவான் நடத்துறான், இந்த பகவானுடைய சங்கல்பத்தினாலே எல்லாம் வரும். ஜங்கமா அஜங்கமானா நடக்கக்கூடிய வஸ்துக்கள் சராசர வஸ்துக்கள் மொத்தத்துக்கும் ஜென்மம் சேமம் பிரளயா இப்பிரளயத்தை செய்யறது காரணம் பகவான் தான். எத் சங்கல்பா பவதி கமலேன்னு கூப்பிடுற தாயார, கமலான் தாயார் சொன்னாங்க. எத்திர தேஹின்யமீஷம் எத்திர, யாருடைய சங்கல்பத்தினால் இருக்கணும், பெருமாளுடைய சங்கல்பத்தினால். யார்கிட்ட சித்தி சித்தி பிரளயங்கள்லாம் நடக்குதுன்னா அதுவும் பெருமாள் கிட்டதான், ஏன்னா சம்ஹாரத்தை தங்கிட்ட தானே வச்சுருக்க, சித்தியும் தங்கிட்டே தானே சித்திக்கிறார். ரட்சிக்கும் போதும் தன்கிட்ட வச்சுதான் ரட்சிக்கிறார், ஏன்னா அந்தரியாமையாவது தானே தன்கிட்ட வச்சு ரட்சிக்கிறார். அதனால அமீஷா இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் சராசர வஸ்துக்களுக்கெல்லாம் ஜென்ம சேம பிரளய ரத்தனாவானது யார்கிட்ட நடக்கிறது, யாராலே நடக்கிறது, யார்கிட்ட நடக்கிறதுங்கிற அப்படின்னா உபாதான காரணம், யாராலே நடக்கிறதுங்கிற அப்படின்னால நிமித்த காரணம், ரெண்டு காரணமாகவும் பகவானுக்கு காரணம். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இந்த மூணுத்துக்கும் உபாதான காரணமும் நிமித்த காரணமாக இருக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு அர்த்தம். இதுதான் உபனிஷத்துல சொல்றது, திருப்பி திருப்பி வேதத்தில் சொல்ற விஷயம், பிரம்மத்துக்கு லட்சணம் இதுதான். பூதானி ஜாயந்தே, இந்த பூதங்களுக்கெல்லாம் பிறப்பு இறப்பு அழிப்பு இந்த ஒன்றும் பகவான் கிட்டேருந்து பகவான் இடத்திலே நடக்குது. அப்படிப்பட்ட பகவானுக்கு கல்யாணம் கிமபி அபி நாம் ஏக லட்சியம் சமாதவும், இந்த பகவான் அவன் உபாயமா இருக்கான், அந்தரியாமியா இருக்கான், சிஷ்டி கட்டாவா இருக்கான், லட்ச கட்டாவா இருக்கான் மாத்திரம் இல்ல, லய கட்டாவா இருக்கான் மாத்திரம் இல்ல, உபாயமாவும் இருக்கான். ஏன்னா யோகிகள் எல்லாம் சமாதியில இருந்து பகவானையே ஏகலட்சியமா வச்சிருக்கா, சமாதியில வேற எதையும் பார்க்க மாட்டார், வேற எதையும் சிந்திக்க மாட்டார், பகவானை மாத்திரமே சிந்திக்கின்றார். தாமரையான கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வுங்கிற ஆழ்வார். அது தற் கல்யாணம், அதனால கல்யாணம் அது. கல்யாணம்னா என்ன கேட்டா, யாரை சிந்தித்தால் நமக்கு பிரேயஸ் கிடைக்கும் அவர் கல்யாணம் சுபம் அப்படின்னு. மனசு ஏதாவது சிந்திச்சுதான் இருக்கும், வேற யாராவது சிந்திச்சா அது ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது, சிலதுனா சிந்திச்சா அது கடைசியில வேற பிரயோஜனம் வரும். ஆனால் சேமத்தையே கொடுக்கக்கூடியது பகவத்கீதை. அதனால பகவான பத்தி சொல்லிச்சு சுபம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, அதான் கல்யாணம் அப்படிங்கிற. தட் கல்யாணம் திமதி எமினாம் ஏகலட்சியம் சமாதம், ஆச்சரியமான ஒரு கல்யாணம் இருக்கு, அது சிந்திச்சாலே போதுமா சேவத்தை கொடுக்குமா, யோகிகள்னா அதையே சிந்திச்சு சிந்திச்சு கடைசியில் மோட்சத்துக்கே போயிடுறாங்களா அப்படின்னா இப்படிப்பட்ட உபாயமா இருக்கக்கூடியது. பூர்ணம் தேஜா ஸ்துரதி, அப்படிப்பட்ட பூர்ணம் தேஜா அவங்க உபநிஷத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்வயம் பிரகாசமான பூர்ணமான வஸ்து இருக்குல்ல, அந்த வஸ்து பரபிரம்மமான வஸ்து, அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரபுருஷன் சொல்லப்படக்கூடிய வஸ்து பரஞ்சோதி அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த பரஞ்சோதிஷான வஸ்துவானது பவதி பாதலாட்சா ரசாங்கம், உம்முடைய திருவடி குழம்பு இருக்கையோ அதை அடையாளமாக கொண்டிருக்கு. தாயார் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிறபடினால தாயாருடைய திருவடி பரவலாம் பெருமாளுடைய திருமார்பில், அந்த திருவடியில அவர் அலங்காரமாக செம்பருத்தி குழம்பும் உதாரெல்லாம் காத்திருக்க, அது இவருக்கு மார்பில் அடையாளமா இருக்கான். அந்த அடையாளத்தை வச்சுதான் வேதனை கண்டுபிடிக்கிறதா, இவர் தான் பரபிரம்மம். வேதாந்தாக தத்துவ சிந்தாம் உரதி உரசி ஏ பாதசிந்தை தரதிங்கிறார் பட்டர். வேதாந்தங்கள்லாம் யார் உயர்ந்தவர், யார் உயர்ந்தவர்னா யார்கிட்ட லட்சுமியுடைய பாத சிந்தனைக்கோ அவர் உயர்ந்தவர் அப்படின்னு. பெருமாளுக்கு எப்படிப்பட்ட பெருமையை வேதாந்தம் சொல்றது, அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, அவர் தான் ஸ்திதிகர்த்தா, அவர் தான் லயகர்த்தா, அவர் தான் உபாதானமா இருக்கக்கூடியவர், அவர் தான் அந்தரியாமையா இருக்கக்கூடியவர், அவர் தான் மோட்சத்தை தரக்கூடியவர், அவர் தான் உபாயமாக இருக்கக்கூடியவர், இப்படி எல்லாம் எல்லா பெருமையும் வேதாந்தம் சொல்றதுக்கு. அந்த இத்தனை பெருமையோடு கூட இருக்கக்கூடிய அந்த அவருக்கு அடையாளம் என்னன்னு கேள்வி வருவோம். பரபிரம்மம் யார் அப்படின்னு கேட்டா, ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவர்னா, சரி வாஸ்தவம் யார் அவர் அப்படின்னா, ஜெகத்தை எல்லாம் சம்மாரம் பண்றவர்னா வாஸ்தவம் தான், ஜெகத்தை எல்லாம் சம்மாரம் பண்றவர், இல்ல மோட்சத்தை கொடுக்கிறவர்னா வாஸ்தவம் தான், மோட்சத்தை கொடுக்கிறவர் யார் அவர் அப்படின்னு சரியா சொல்லுங்க. மோட்சத்தை கொடுக்கிற அவர் தான் பரபிரம்மம். அவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர் யாருடைய திருமார்பிலே லட்சுமியினுடைய திருப்பாத அடையாளம் இருக்கோ அவர் அப்படின்னு காமிக்கிறதுதான். ஸ்ரீச்சதே லக்ஷ்மி ஸ்டபத்யோ அப்படின்னாலே புருஷசூக்தம் எடுத்து காமிக்கிறது. அதனால அப்படி உண்மை கொண்டு காமிக்கிறது அது வேதாந்தங்களே அப்படின்னா, அப்போ உமக்கு இவ்வளவு பெருமை இருக்கும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். பெருமானையே அடையாளம் காமிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான பெருமையை உடையவர். அது மாத்திரம் இல்லை, இதனால என்ன ஆச்சுன்னா, இத்தனை பெருமையும் தாயாருக்கும் உண்டுன்னு ஆச்சு. இத்தனை பேர் இருந்தும் பெருமாளுக்கு தாயாரால்தான் இப்ப பெருமை வந்திருக்கு. தயாரதானே புரியும்படியாக இருக்கு. அதனால சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தா அந்தரியாமையா இருக்கக்கூடிய ஒரு உபாயமா இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் தாயாருக்கும் உண்டு அப்படிங்கறது இதுல இருந்து தெரியுது. ஜன்மத்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானாம் தத் கல்யாணம் கிமபி யமினாம் ஏகலட்சியம் சமாதௌ பூர்ணம் தேஜா ஸ்புரதி பவதி பவதி பாதலாட்சா ரசாங்கம். அப்படிப்பட்ட பூர்ணம் இதுல வேடிக்கை பூர்ணம் தேஜாக வேற ஒரு குறவும் கிடையாது. அந்த ஒரு குறவும் இல்லாமல் பூர்ணமா இருக்கக்கூடிய அந்த தேஜஸ்தானது உண்மை அபேட்சிக்கிறது. அதை உண்மையிட்டுதான் வேதம் அவரை வியாபிருத்தி பண்ற சுவாமி தேசியன்னு அழகா சொல்ற. தாயாரை பத்தி சொல்லச்சேன், பெருமாளுக்கு எத்தனை விசேஷனம் இருந்தாலும் தேவதாந்தர வியாபிருத்தி பண்ணி கொண்டு இவர் சுரூப நிரூபகமாம் அப்படிங்கிற தாயாரை பத்தி சொல்லச்சேன். என்னதான் வேதம் திருப்பி திருப்பி இவர் சிருஷ்டிகர்த்தா சிதிகர்த்தா லயகர்த்தா அந்தரியாமி இப்படி சர்வ ஜெகத் சரீரன் இல்ல எல்லாம் சொன்னா கூட தேவதாந்திர சங்க வந்துடுறதா இன்னும் இது யாரு சரி எல்லாம் சரி அவர் யாரு சிவனா பிரம்மாவா அப்படின்னு கேள்வி வந்துடுறதா. அதுக்கு ஒரே வழி அந்த சங்கையை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டானா தாயார் அப்படிங்கிறது. தாயாருடைய சேப்பதி அப்படிங்கறத ஒண்ணு வழிதான். ஜெகத் ஜன்மஸ்தேம பிரணயரசனா கேள்வி வச்சிக்க விமுக்தேகத்வாரம் விகடித்த கபாட்டம் பிரணயினா இது சொய்யாயத்தம் விதயம். ரெண்டு விஷயம் வேதம் வச்சிருக்கு. ஒன்னு ஜெகத் ஜென்மஸ்தேம பிரளயரசனா கேள்வி ஜெகத்தை சிருஷ்டி சிதி சம்பாரத்தை அனாயாசமாக கேலியாக பண்ணக்கூடியவன். ரெண்டாவது விமுக்தி ஏகத்வாரம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே துவாரமாக இருக்கக்கூடியவன் இது தொய்யாயத்தம் விஜயம். இப்படி தயாதேவி சொல்ற தயினாலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டுக்குள்ளயும் இதை வச்சுட்டுதான் விசுத்தானாம் வாசாம் விஷகிரி நாசாக ஸ்துதிப்பார். இதை வச்சுட்டுதான் விசுத்தமான வாக்கு அதாவது வேத வாக்குக்குள்ளயும் அது பகவானை ஸ்தோத்திரம் பண்றதாம். திருவேங்கடமுடியானை வேத வாக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஸ்துதி பதமாக அவன் எப்படி ஆறான் ஸ்தோத்திர விஷயமாக எப்படி ஆறான்னு இந்த ரெண்டு விஷயம்தான் பிரதானமா. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுட்டுதான் வேதம் பூர்த்தியை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கு. மோட்சத்தை கொடுக்கறான் சிருஷ்டி பண்றான், மோட்சத்தை கொடுக்கறான் சிருஷ்டி சிருஷ்டி சம்பாரம் பண்றான் இதுதான் சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் சொன்னா கூட அது யாருன்னு புரிய வைக்கிறது பவதி பாதலாட்சார சங்கம் உங்களுடைய திருவடி அடையாளத்தினால தானே நாங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அதுக்கும் ஒரு குறவு இருக்கச்ச பூர்ணமா ஆக்கிறது தாயார் அப்படிங்கறத இங்க காமிக்கிற இந்த பெருமையைதான் இன்னும் நிறைய விஸ்தாரமா சொல்ல போற. இதுல இன்னும் விளக்கமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து சுவாமி சொல்ல போற, நாமளும் அனுபவிக்க போறோம். கவிதா அர்த்திக சிம்மாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.